அவளை அணைக்க, அவள் அவனை அணைக்க சொர்க்கத்தின் படிகளில் மேல் நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். இத பாருங்க, நீங்க இப்படியே புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்க வாழ்க்கை புறாவும் வரும் கற்பனையிலையும் முடிஞ்சிடும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். உண்மையிலேயே உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். மது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அழகான இடத்தையும் தங்கமான உங்களையும் நான் விட்டு போறதா இல்ல. இனிமே எப்போ நான் இங்கதான் உங்க கூட. போகும் பனிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ